காரல் மார்க்ஸ். இக்குறிப்பு லெனின் எழுதிய காரல் மார்க்ஸ் என்ற அறிமுக கட்டுரையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. வாழ்க்கை. காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் ட்ரையர் நகரில் 1818 மே 5 அன்று பிறந்தார். அவரது தந்தை ஒரு வழக்கறிஞர். மேற்படிப்பிற்காக முதலில் பான், பிறகு பெர்லின் நகரங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து தந்தையின் விருப்பத்திற்காக சட்டம் படிக்க தொடங்கிய மார்க்ஸ் வரலாறு, தத்துவம் ஆகியவற்றை முக்கிய பாடங்களாக கற்றார். தத்துவ மேதை எபிக்யூரஸ் பற்றிய ஆய்வை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றார். இளம் பருவம். மாணவ பருவத்தில் அவர் ஒரு பேராசிரியராக விரும்பினார். எனினும் அன்றிருந்த பிற்போக்கு அரசின் கொள்கை, அன்றைய முன்னணி இடதுசாரிகளான லுத்விக் ஃபயர்பர்க், புரூனோ பாயர் போன்ற பேராசிரியர்களை பல்கலைக்கழகங்களில் நுழைவதை தடுத்தது. எனவே ஆசிரியர் கனவை துறந்து புதிய ரைனிஷ் என்ற செய்தித்தாளில் ஆசிரியராக சேர்ந்து 1842 அக்டோபரில் அதன் முதன்மை ஆசிரியராக உயர்ந்தார். அவரது பொறுப்பில் அந்த இதழ் பெருமளவிற்கு புரட்சிகரமான ஜனநாயக எண்ணங்களை தூண்டுவதாக வளர்ந்து வந்த நிலையில் அரசாங்கம் அதை தினமும் 3 தணிக்கை செய்ய தொடங்கியது. 1843 ஜனவரி 1 அதை முற்றிலுமாக முடக்கிவிட அரசு திட்டமிட்டிருப்பதை அறிந்த மார்க்ஸ் பத்திரிகையை காப்பாற்றுவதற்காக அதற்கு முன்பே ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகினார். இருப்பினும் அந்த பத்திரிகை முற்றிலுமாக நின்று போனது. அரசியல் வாழ்க்கை. காரல் மார்க்ஸ் முதலாளித்துவ சிந்தனை கொண்டவரான அர்னால்ட் ரூச் என்பவருடன் இணைந்து ஜெர்மன் பிரான்ஸ் தொகுப்பு என்ற இதழை பாரிஸ் நகரிலிருந்து கொண்டு வர திட்டமிட்டு அங்கு சென்றார். முதல் இதழோடு அது நின்று போனது. அவ்வாறு வெளியான முதல் இதழ் மார்க்ஸ், எங்கெல்ஸ் ஆகியோரின் கட்டுரைகளை கொண்டதாக இருந்தது. அந்த கட்டுரைகள் பொருள் முதல்வாதம், கம்யூனிசம் போன்ற கொள்கைகளை விளக்குவதாக அமைந்தன. மார்க்சிய தத்துவம் உருவாக துவங்கிய காலம் அது. சமூகத்தில் இருந்த அனைத்தையும் இரக்கமே இன்றி விமர்சிப்பதாகவே மார்க்சின் எழுத்துக்கள் இருந்தன. 1844 செப்டம்பரில் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் பாரிஸ் நகரில் தங்கியிருந்த சில நாட்களில் மார்க்ஸ், எங்கெல்ஸ் இருவருக்கும் இடையே துளிர்விடத் தொடங்கிய நட்பு வாழ்நாள் முழுவதும் நீடித்தது. பாரிஸ் நகரில் அப்போதிருந்த பல்வேறு உயர் நடுத்தர வர்க்கத்தினர் பேசி வந்த போலியான சோசலிச கருத்துக்களை எதிர்த்து இருவரும் கடுமையாக போராடி வந்தனர். 1845 பயங்கரமான புரட்சியாளர் என அறிவிக்கப்பட்ட மார்க்ஸ் பாரிஸ் நகரிலிருந்து இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்டார். பெல்ஜியம் நாட்டின் தலைநகரான பிரசல்ஸ் நகரில் சென்று தங்கினார். 1847 மார்க்ஸும் எங்கெல்ஸும் கம்யூனிஸ்ட் லீக், அதாவது கம்யூனிஸ்ட் கழகம் என்ற இரகசிய பிரச்சார கழகத்தில் இணைந்து செயல்பட்டு வந்தனர். அந்த ஆண்டு லண்டனில் நடைபெற்ற அதன் 2 காங்கிரஸில் கம்யூனிச கொள்கைகள் பற்றிய பிரசுரம் ஒன்றை உருவாக்கும் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மார்க்ஸ், எங்கெல்ஸ் இணைந்து உருவாக்கி 1848 பிப்ரவரியில் வெளியான கம்யூனிஸ்ட் அறிக்கை சமூக வாழ்க்கை பற்றிய புதிய உலக கண்ணோட்டத்தை வழங்கியது. சமூகம் எப்போதும் இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் வந்துள்ளது என்ற இயங்கியல் பார்வையதில் இருந்தது. இயற்கையின் பொருள்கள், சமூகம் ஆகியவற்றின் வளர்ச்சி பற்றிய முழுமையான ஆழமான தத்துவ போராட்டமே வரலாற்றை உந்தி தள்ளுகிறது என்ற கருத்தினை அது கொண்டிருந்தது. புதியதொரு கம்யூனிச சமூகத்தை படைக்கவிருக்கும் வர்க்கமான பாட்டாளி வர்க்கத்தின் வரலாற்று ரீதியான புரட்சிகரமான பாத்திரத்தை எடுத்து கூறும் இலக்கிய நயம்மிக்க ஆவணமாக கம்யூனிஸ்ட் அறிக்கை திகழ்ந்தது. 1848 பிப்ரவரியில் புரட்சி வெடித்தெழுந்ததை தொடர்ந்து பெல்ஜியத்திலிருந்து மார்க்ஸ் வெளியேற்றப்பட்டார். அங்கிருந்து பாரிஸ் சென்ற அவர் மார்ச்சில் அங்கு நடைபெற்ற புரட்சிக்கு பிறகு ஜெர்மனியின் கோலோன் நகருக்கு சென்றார். புரட்சி கருத்துகள் காரணமாக அவர் எந்த நாட்டிலும் இருக்க விடாமல் பிற்போக்கு அரசுகளால் தொடர்ந்து நாடு கடத்தப்பட்டார். 1848 ஜூன் 1 முதல் 1849 மே 19 காலத்தில் புதிய ரைனிஷ் செய்தித்தாள் என்ற இதழின் முதன்மை ஆசிரியராக செயல்பட்டார். அங்கு ஆட்சியை கைப்பற்றிய எதிர்ப்புரட்சி சக்தி மார்க்சின் மீது சதி வழக்கு ஒன்றை தொடுத்தது. 1849 பிப்ரவரியில் இந்த சதி வழக்கிலிருந்து மார்க்ஸ் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் ஜெர்மனியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அங்கிருந்து பாரிஸ் சென்ற மார்க்ஸ் 1849 ஜூன் 13 நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதற்காக அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டார். இதைத் தொடர்ந்து லண்டன் நகருக்கு குடிபெயர்ந்த மார்க்ஸ் தன் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே வசித்து வந்தார். கல்லூரி பருவத்திலேயே அவரது சிறுபருவ தோழியும் காதலியுமான ஜென்னியை திருமணம் செய்ய உறுதி செய்யப்பட்டிருந்தது. மார்க்ஸ் 1843 அவரை திருமணம் செய்து கொண்டார். ஜென்னி அன்றைய பிரஷ்ய நாட்டின் பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அன்றைய அரசில் அவரது சகோதரர் உள்துறை அமைச்சராக இருந்தார். மேல்தட்டு குடும்ப பின்னணி கொண்ட ஜென்னி மார்க்சின் அனைத்து வகையான சமூக நடவடிக்கைகளிலும் உற்ற துணைவராய் அவருடனே இருந்து நாடு நாடாக அலைந்தார். இறுதியில் ஜென்னி 1881 டிசம்பர் 2 புற்றுநோயால் உயிரிழந்தார். நிரந்தர வேலை ஏதுமின்றி வாழ்நாள் முழுவதும் அன்றைய பிற்போக்கு அரசுகளால் விரட்டியடிக்கப்பட்டு வாழ்ந்த மார்க்ஸ் ஜென்னி தம்பதியருக்கு முதலில் பிறந்த குழந்தைகள் லண்டன் நகரில் சிறு வயதிலேயே உயிர் நீத்தன. வறுமைக்கிடையே வளர்ந்த அவர்களுடைய 3 மகள்கள் சமூக சிந்தனையுடன் மார்க்சின் பணிகளில் பங்கேற்றனர். அவர்கள் மூவருமே அன்றைய பிரிட்டிஷ் பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த சோசலிஸ்டுகளை திருமணம் செய்தனர். எங்கெல்சின் தன்னலமற்ற தொடர்ச்சியான நிதி உதவி மட்டும் மார்க்சுக்கு கிடைக்காமல் இருந்தால் அவர் தனது புகழ்பெற்ற நூல்களை பதிப்பிக்க முடிந்திருக்காது. அது மட்டுமல்ல, வறுமையின் விளைவாக எண்ணற்ற நோய்களை எதிர்கொண்டு மிகச்சில ஆண்டுகளிலேயே மார்க்ஸ் உயிர் நீத்திருப்பார். மார்க்சும் எங்கெல்சும் முதலாம் அகிலம் எனப்படும் சர்வதேச தொழிலாளர் சங்கத்தினை உருவாக்கி 1864 அதன் உயிரும் உடலுமாக செயல்பட்டு வந்தனர். மார்க்ஸ் தன்னுடைய தத்துவார்த்த வாசிப்பு எழுத்து பணிகளுக்கு மத்தியில் சர்வதேச தொழிலாளர் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டார். பாட்டாளி வர்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களை இரக்கமேதுமின்றி எதிர்த்து போராடுவதிலும் பல்வேறு நாடுகளிலும் வளர்ந்து வந்த பாட்டாளி வர்க்க இயக்கத்திற்கு வழிகாட்டுவதிலும் முன்னணியில் இருந்தார். 1872 உலகம் முழுவதிலும் தொழிலாளி வர்க்க இயக்கம் செழிப்புற்று வளர்ந்து வந்த நிலையில் மார்க்ஸ் தனது மூலதனம் என்ற மகத்தான நூலினை எழுதும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். அரசியல் பொருளாதாரம் குறித்து பல நூல்களை படைத்தார். மனித சமூகத்தின் மேன்மைக்காகவே தன் வாழ்நாளெல்லாம் சிந்தித்து வந்த மார்க்ஸ் 1883 மார்ச் 14 அன்று நாற்காலியில் அமர்ந்த நிலையிலேயே சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். மார்க்சியம் என்பது என்ன? 19 3 முக்கியமான தத்துவ போக்குகள் இருந்தன. அவற்றை இவ்வாறு குறிப்பிடலாம். ஜெர்மன் தத்துவ ஞானம், ஆங்கிலேய அரசியல் பொருளாதாரம், பிரெஞ்சு சோசலிசம். இந்த 3 துறைகளையும் ஆராய்ந்து இந்த 3 தனது சொந்த சிந்தனை பங்களிப்பினை செய்தார் மார்க்ஸ். அவரது கருத்துக்கள் முழுவதுமாக சேர்ந்தே நவீனகால விஞ்ஞான சோசலிசம் என்ற புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கான தத்துவம் வளர்ந்தது. பொருள் முதல்வாதம். 1844-45 ஆண்டு காலத்தில் மார்க்சின் கருத்துக்கள் உருவம் பெற்றன. அக்காலம் முதல் அவர் ஒரு பொருள் முதல்வாதி. அண்டம் அனைத்தும் பொருள்களாலேயே ஆனது. பொருளே அனைத்துக்கும் ஆதாரம். அனைத்து இயற்கை நிகழ்வுகளும் பொருள்களுக்கு இடையே நடக்கும் வினை எதிர்வினைகளே என பொருள் முதல்வாதம் எடுத்துரைக்கிறது. மார்க்ஸ் அன்று லுத்விக் ஃபயர்பர்க் என்பவரின் பொருள் முதல்வாதத்தை பின்பற்றினார். ஃபயர்பர்க்கின் பொருள் முதல்வாதம் உள்ளிட்ட பழைய பொருள் முதல்வாதம் அனைத்திலும் பல குறைபாடுகள் உள்ளன என்று மார்க்சும் எங்கெல்சும் கருதினார்கள். அவை பின்வருமாறு. இந்த பொருள் முதல்வாதம் இயந்திரத்தன்மை கொண்டது. பொருளை பற்றி வளர்ந்து வந்த வேதியியல் துறை, உயிரியல் துறை, பிறகு வளர்ந்த மின்சாரத்துறை ஆகியவற்றில் ஏற்பட்டிருக்கின்ற மிக மிக நவீனமான முன்னேற்றங்களை அது கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறுகிறது. பழைய பொருள் முதல்வாதத்தில் வரலாற்று வளர்ச்சி பற்றிய சரியான புரிதல் இல்லை. பொருளின் வளர்ச்சி பற்றிய கண்ணோட்டம் அதில் முழுமை பெறவில்லை. மானுட சாரம் எனப்படுவது சகல சமுதாய உறவுகளின் ஒரு தொகுதியே என்று அது கருதவில்லை. உலகத்தை மாற்றியமைப்பதே முதன்மையான வேலை. ஆனால் பழைய பொருள் முதல்வாதத்தில் உலகத்தை பற்றிய ஆராய்ச்சி செய்து விளக்குவதோடு நின்றுவிட்டது. உலகை மாற்றி அமைப்பதற்கான புரட்சிகரமான நடைமுறை செயல்பாட்டின் முக்கியத்துவத்தை அது புரிந்து கொள்ளவில்லை. இயக்கவியல். மார்க்சுக்கு முந்தைய தத்துவ மேதை ஹெகல் ஆவார். அவரது தத்துவ ஞானத்தின் புரட்சிகரமான அம்சத்தை மார்க்ஸ் ஏற்றுக்கொண்டு அதை மேலும் வளர்த்தார். ஹெகலுடைய இயக்கவியலானது வளர்ச்சியை குறித்து மிகவும் முழுமையான, உள்ளடக்கத்தில் மிக மிக வளம் நிறைந்த, மிகுந்த ஆழமுள்ள போதனை. அந்த இயற்கையிலை காப்பாற்றி அதனை இயற்கை பற்றிய பொருள் முதல்வாத கருத்தோட்டமாக உருவாக்கியவர்கள் மார்க்சும் எங்கெல்சும் தான். எங்கெல்ஸ் எழுதுகிறார், அப்படியே தயார் நிலையில் உள்ள பொருட்களின் தொகுதியாக உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. இயக்கப்போக்குகளின் ஒரு தொகுதியாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கப்போக்குகளின் தொகுதியிலே மாற்றம் அடையாதவை போல் பார்வைக்கு தோன்றுகின்ற பொருட்களும், அதேபோல் அவை பற்றி மூளைக்குள்ளே நிழலாடுகின்ற சிந்தனை பிம்பங்களும் கருத்துருவங்களும் தோன்றியபடியும் மறைந்தபடியும் இருக்குமான இடையறாத மாறுதலுக்கு உட்படுகின்றன. இது மகத்தான அடிப்படை கருத்தாகும். இயக்கையியல் வகை தத்துவ ஞானத்திற்கு இறுதியானதோ உயர்வானதோ புனிதமானதோ எதுவுமே கிடையாது. எல்லாவற்றின் தற்காலிக தன்மையையும் அது வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் உள்ளேயும் உள்ள தற்காலிக தன்மையையும் அது வெளிப்படுத்துகிறது. உருவாகி கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கின்ற, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு முடிவில்லாமல் ஏறி சென்றபடியே இருக்கின்ற இடையறாத இயக்கப்போக்கு ஒன்றை தவிர வேறு எதுவும் நிலைத்து நிற்க முடியாது. சமூகம் பொருள் வளர்ச்சியை பற்றி அதிக வளம் பொருந்திய தத்துவமாக இயக்கவியல் திகழ்கிறது. அதன் இயல்புகளில் சிலவற்றை பின்வருமாறு தொகுக்கலாம். வரலாற்றில் ஏற்கனவே கடந்துவிட்ட கட்டங்களே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருப்பது போல தோன்றினாலும், அந்த கட்டங்கள் வேறு வகையில் முந்தியதை விட உயர்ந்த நிலையில் திரும்ப வந்து கொண்டிருப்பதான வளர்ச்சி நிகழ்கிறது. இது நிலைமறுப்பின் நிலைமறுப்பு எனப்படும். வளர்ச்சி எனப்படுவது நேர்கோடாக இல்லாமல் சுழலேணி போன்று சுழன்று சுழன்று மேலேறும். திடீர் பாய்ச்சல்கள், பெரு விபத்துகள், புரட்சிகளின் மூலம் வளர்ச்சி ஏற்படும். அளவு மாற்றம், பண்பு மாற்றமாக உருமாறும். குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட நிகழ்வு, குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் செயல்படுகின்ற பல்வேறு சக்திகள், போக்குகள் அனைத்தும் உள்ளுக்குள் முரண்பாடுகள், மோதல்கள் கொண்டவை. அவையே வளர்ச்சிக்கான உள் தூண்டுதல்கள். எந்த ஒரு நிகழ்வும் அதன் எல்லா அம்சங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து நின்று ஒன்றோடொன்று மிகவும் நெருக்கமான, பிரிக்க முடியாத தொடர்பு கொண்டிருக்கின்றன. வரலாற்றை பற்றிய பொருள் முதல்வாத கருத்தோட்டம். பழைய பொருள் முதல்வாதத்தின் முரண்பாடுள்ள தன்மையையும் முழுமையற்ற தன்மையையும் ஒரு சார்பான தன்மையையும் உணர்ந்து கொண்ட பிறகு மார்க்ஸ் சமுதாயத்தை பற்றிய விஞ்ஞானத்தை பொருள் முதல்வாத அடிப்படைக்கு இணக்கமாக கொண்டு வந்து அந்த அடிப்படை மீது அதை மீண்டும் அமர்த்துவது அவசியம் என கண்டார். வரலாறு என்பது எண்ணற்ற வேறுபாடுகளையும் பல்வகை முரண்பாடுகளையும் கொண்டுள்ள ஒரு இயக்க போக்காக உள்ளது. அவற்றை திட்டவட்டமான விதைகளால் இயங்குகிற ஒரு சீரான இயக்க போக்காக விஞ்ஞான அடிப்படையில் பயில்வதற்கு மார்க்ஸ் வழிகாட்டினார். மக்கள் தங்களுடைய வரலாற்றை தாங்களே உருவாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் மனிதர்களின் செயல் நோக்கங்களை நிர்ணயிப்பது எது? மனிதனின் வரலாற்று நடவடிக்கை அனைத்திற்கும் அடிப்படையாக அமைவது பொருளாயத வாழ்வின் உற்பத்தி மற்றும் முதலாளி தொழிலாளி போன்ற உற்பத்தி உறவுகள்தான். அரசியல் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு என்ற தனது நூலின் முன்னுரையில் மனித சமுதாயத்தையும் அதன் வரலாற்றையும் பற்றிய பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையான கோட்பாடுகளை குறித்து பின்வரும் சொற்களில் மார்க்ஸ் ஒரு முழுமையான வரையறுப்பை தருகிறார். மனித வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கும் சமுதாய உற்பத்தியில் திட்டமிட்ட உறவுகளில் மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த உறவுகள் அத்தியாவசியமானவை. மனிதர்களின் விருப்பத்தின்படி அமையாமல் சுதந்திரமாக அமைபவை. இந்த உற்பத்தி உறவுகள் அவர்களது பொருளாயத உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சியின் ஒரு திட்டவட்டமான கட்டத்திற்கு பொருத்தமாக அமைகின்றன. இந்த உற்பத்தி உறவுகளின் கூட்டு மொத்தமே சமுதாயத்தின் பொருளாதார அமைப்பாக உண்மையான அடித்தளமாக அமைகிறது. அதன் மீதுதான் சட்டம், அரசியல் வகைப்பட்ட மேல் கட்டுமானங்கள் எழுகின்றன. அந்த அடித்தளத்திற்கு பொருத்தமாகவே சமுதாய உணர்வின் சில குறிப்பிட்ட வடிவங்கள் உருவாகின்றன. மனிதர்களின் உணர்வு அவர்களின் வாழ்நிலையை வரையறுப்பதில்லை, அதற்கு மாறாக அவர்களுடைய சமுதாய வாழ்நிலைதான் அவர்களின் உணர்வை வரையறுக்கிறது. சமுதாயத்தின் பொருளாயத உற்பத்தி சக்திகள் வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடையும் பொழுது உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியினுடைய வடிவங்களாக இருந்து இந்த உற்பத்தி உறவுகள் உற்பத்தி சக்திகளுக்கே விலங்குகளாக மாறிவிடுகின்றன. அதன் பிறகுதான் சமுதாய புரட்சியின் சகாப்தம் துவங்குகிறது. பொருளாதார அடித்தளத்தின் மாற்றத்துடன் கூடவே பிரம்மாண்டமான மேல்கட்டுமானம் முழுவதும் ஏறத்தாழ விரைவாக மாற்றமடைகிறது. இத்தகைய மாற்றங்களை கவனிக்கும் போதெல்லாம் உற்பத்தியின் பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் பொருளாயத மாற்றத்தையும் இதை இயற்கை விஞ்ஞானத்தினால் துல்லியமாக வரையறுக்க முடியும். சட்டம், அரசியல், மதம், அழகியல் அல்லது தத்துவ ஞானம் போன்றவற்றில் சுருங்கச் சொன்னால், எந்த சித்தாந்த வடிவங்களில் மனிதர்கள் இந்த மோதலை உணர்ந்து போராடி தீர்க்கிறார்களோ அந்த சித்தாந்த வடிவங்களில் ஏற்படும் மாற்றத்தையும் வேறுபடுத்தி காண வேண்டும். வர்க்க போராட்டம். திகைப்பூட்டும் புதிர் போல குழப்பமானதாக தோன்றும் மாற்றங்கள் இடையறாது நிகழ்கின்றன. இதற்கு அடிப்படையாக இருக்கும் விதிகள் என்னவென்பதை கண்டுபிடித்து ஒரு வழிகாட்டுகிறது மார்க்சியம். வர்க்கங்களாக சமூகம் பிளவுண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் ஒரு செயல்படுகிற பாத்திரம் உள்ளது. சமூகத்தில் வர்க்கங்கள் வகிக்கும் நிலைமை, வாழ்க்கை முறை ஆகியவற்றால் வேறுபாடுகள் பல ஏற்படுகின்றன. இதனால் ஒன்றோடொன்று முரண்படும் நிலை ஏற்படுகிறது. உதாரணமாக, முதலாளிக்கு மேலும் லாபம் தேவை, தொழிலாளிக்கு ஊதியம் உயர்வது முக்கியம், இது போன்ற மாறுபட்ட வேட்கைகள் உள்ளதால் மோதல்கள் உருவாகின்றன. இதனால் வரையிலுமான சமுதாயங்களின் வரலாறு அனைத்தும் வர்க்கப் போராட்டங்களின் வரலாறே ஆகும் என்று கம்யூனிஸ்ட் அறிக்கையில் மார்க்ஸ் எழுதினார். ஒடுக்குவோரும் ஒடுக்கப்படுவோரும் ஒருவருக்கொருவர் தீரா பகை கொண்டவர்களாக மாறுகின்றனர். சில நேரங்களில் மறைவாகவும் சில நேரங்களில் பகிரங்கமாகவும் இடையறாத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் சமுதாயம் முழுவதும் புரட்சிகரமாக மாற்றி புதிய அமைப்பினை உருவாக்குகிறது. பிரபுத்துவ சமுதாயத்தின் இடிபாடுகளிலிருந்து முளைத்தெழுந்துள்ள தற்கால முதலாளித்துவ சமுதாயம் வர்க்க பகைமைகளுக்கு முடிவு கட்டவில்லை. பழையவற்றின் இடத்தில் புதிய வர்க்கங்களையும் புதிய ஒடுக்குமுறை நிலைமைகளையும் புதிய போராட்ட வடிவங்களையும் நிலைநாட்டி இருக்கிறதே தவிர வேறில்லை. இந்த முதலாளித்துவ வர்க்க சகாப்தத்தின் தனி இயல்பு என்னவென்றால், வர்க்க பகைமைகளை இது சுருக்கி எளிமையாக்கியுள்ளது. சமுதாயம் ஒட்டுமொத்தமாய் மேலும் மேலும் பெரும் பகை கொண்ட இரண்டு முகாம்களாய், எதிரும் புதிருமான இரு பெரும் வர்க்கங்களாய், முதலாளித்துவ வர்க்கமும் பாட்டாளி வர்க்கமுமாய் பிளவுண்டு வருகிறது. வரலாற்று மாற்றங்கள், வளர்ச்சி பற்றிய மார்க்சின் இந்த கண்டுபிடிப்புகள் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு வரும் உழைக்கும் மக்களுக்கு விடுதலைக்கான பாதையை காட்டுகிறது. அடித்தட்டு பாட்டாளி மக்கள் உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கான சோசலிச சமூகத்தை அமைத்திட மார்க்சியம் வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்கிறது. மார்க்சின் பொருளாதார போதனை. வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் உற்பத்தி உறவுகளை அவற்றின் தோற்றம், வளர்ச்சி, நலிவு ஆகிய கட்டங்களிலே பரிசீலனை செய்வது, இதுதான் மார்க்சின் பொருளாதார போதனையின் உள்ளடக்கம். மதிப்பு. பண்டம் என்பது முதல் முதலாக மனித தேவையை நிறைவு செய்யும் ஒரு பொருளாகும். இரண்டாவதாக, அது இன்னொரு பொருளுடன் பரிமாற்றம் செய்து கொள்ளத்தக்க பொருளும் ஆகும். ஒரு பொருளின் பயனுடைமை அதை பயன்மதிப்பு கொண்டதாக ஆக்குகிறது. பொருட்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறானவையும் ஒன்றுக்கொன்று ஒப்பிட முடியாதவைகளாகவும் இருக்கின்றன. அதாவது பயன்மதிப்பு வெவ்வேறு கொண்டவை. பரிமாற்ற மதிப்பு என்பது எல்லா வகையான பயன்மதிப்புகளை முற்றிலும் வேறுபட்ட பயன்மதிப்புகளை கூட ஒன்றுடன் ஒன்று சமப்படுத்துகிறது. இதனை அன்றாட அனுபவம் நமக்கு காட்டுகிறது. ஒன்றோடொன்று எப்போதும் சமப்படுத்தப்பட்டு வரும் இந்த பொருட்களுக்கு பொதுவாய் உள்ள அம்சம் எது? அவற்றின் பொது அம்சம் என்னவென்றால், அவையெல்லாம் உழைப்பினால் உருவான உற்பத்தி பொருட்களாக இருப்பதுதான். குறிப்பிட்ட பயன்மதிப்புள்ள ஒரு குறிப்பிட்ட பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு சமுதாய வலையில் அவசியமான உழைப்பு நேரத்தின் அளவை கொண்டுதான் அம்மதிப்பின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. உபரி மதிப்பு. பண்ட உற்பத்தி வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பணம் மூலதனமாக மாறுகிறது. பண்ட புழக்கத்தின் பொது சூத்திரம் பின்வருமாறு: பண்டம், பணம், பண்டம். அதாவது ஒரு பண்டத்தை வாங்குவதற்காக மற்றொரு பண்டத்தை விற்பது என்பதுதான். இதற்கு மாறாக மூலதனத்தின் பொது சூத்திரம் பணம், பண்டம், பணம். அதாவது லாபத்திற்கு விற்பதற்காகவே வாங்குவது என்பதாகும். புழக்கத்திற்கு கொண்டு வரும் பணத்தின் ஆரம்ப மதிப்பில் ஏற்படுகிற அதிகரிப்பை மார்க்ஸ் உபரி மதிப்பு என்று அழைத்தார். பண்ட புழக்கத்திலிருந்து உபரி மதிப்பு தோன்ற முடியாது. ஏனென்றால் பண்ட புழக்கம் ஒன்றுக்கொன்று ஈடு செய்யும் மதிப்புகளின் பரிமாற்றத்தை தான் கண்டிருக்கிறது. விலையை கூட்டி விடுவதிலிருந்தும் உபரி மதிப்பு தோன்ற முடியாது. ஏனென்றால் வாங்குபவர்கள் விற்பவர்களுடைய பரஸ்பர இழப்புகளும் லாபங்களும் ஒன்றை ஒன்று சமமாக்கி சரி செய்துவிடும். மதிப்பை தோற்றுவிக்கும் ஆதாரமாக அமையும் சிறப்பு இயல்புடைய பயன்மதிப்புள்ள ஒரு பண்டத்தை சந்தையில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்டம் ஒன்று உண்டு. அதுதான் மனிதனின் உழைப்பு சக்தி. உழைப்பு மதிப்பை படைக்கிறது. பணத்தின் சொந்தக்காரன் உழைப்பு சக்தியை அதன் மதிப்புப்படி வாங்கிக் கொள்கிறான். மற்ற ஒவ்வொரு பண்டத்தின் மதிப்பு போலவே இந்த மதிப்பும் இதன் உற்பத்திக்கு வேண்டிய சமுதாய வழியில் அவசியமான உழைப்பு நேரத்தினாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது அந்த தொழிலாளியும் அவனது குடும்பமும் பிழைத்திருப்பதற்கு வேண்டிய செலவு. உற்பத்தி சக்தியை வாங்கிய பண சொந்தக்காரருக்கு அதை பயன்படுத்தி கொள்ள உரிமை உண்டு. அதாவது அந்த உழைப்பு சக்தியை நாள் முழுவதும் 12 மணி நேரம் பயன்படுத்துவதாக வைத்துக் கொள்வோம், வேலை வாங்க அவருக்கு உரிமை உண்டு. இருந்தாலும் 6 மணி நேரத்தில், அதாவது அவசியமான உழைப்பு நேரம். தொழிலாளி தனது பிழைப்பு செலவை சரிகட்டும் அளவிற்கு உற்பத்தி பொருளை செய்கிறார். அடுத்த 6 மணி நேரத்தில், அதாவது உபரி உழைப்பு நேரம், உபரி உற்பத்தி பொருளை அல்லது உபரி மதிப்பை செய்கிறார். இதற்கு முதலாளி அந்த தொழிலாளிக்கு பணம் கொடுப்பதில்லை. எனவே உற்பத்தியின் இயக்கப்போக்கிலிருந்து பார்க்கையில் மூலதனத்தில் காணக்கூடிய 2 பகுதிகளை வேறுபடுத்துவது அவசியமாகும். இயந்திரங்கள், உழைப்பு கருவிகள், கச்சா பொருட்கள் முதலிய உற்பத்தி சாதனங்களுக்காக செலவாகின்ற நிலையான மூலதனம். இதன் மதிப்பு கொஞ்சமேனும் மாறுபடாமல் ஒரே மொத்தமாகவோ பகுதியாகவோ தயாரான உற்பத்தி பொருளின்பால் மாற்றப்படுகிறது. அடுத்தது மாறுபடும் மூலதனம். இது உழைப்பு சக்திக்காக செலவழிக்கப்படுகிறது. இந்த மூலதனத்தின் மதிப்பு ஒரு நிலையாக இருப்பதில்லை. உழைப்பின் இயக்கப்போக்கில் அது உபரி மதிப்பை படைத்த வண்ணம் வளர்கிறது. மூலதனத்தின் தோற்றத்திற்கு வரலாற்று வழிப்பட்ட முன் தேவைகள் உள்ளன. முதலாவதாக, தனிநபர்களின் கைகளிலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பணம் குவிய வேண்டும். அதே சமயம் பண்டங்களின் உற்பத்தி ஒப்பீட்டு அளவில் முன்னேறி இருக்க வேண்டும், அதாவது உற்பத்தி முறையில் வளர்ச்சி. இரண்டாவதாக, 2 அர்த்தங்களில் சுதந்திரமான உழைப்பாளி இருக்க வேண்டும். அதாவது இரண்டாவதாக 2 அர்த்தங்களில் சுதந்திரமான உழைப்பாளி இருக்க வேண்டும். அதாவது தனது உழைப்பு சக்தியை விற்பதில் எல்லா விதமான கட்டுப்பாடுகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட்டவன் என்கிற அர்த்தத்திலும், நிலத்திலிருந்தும், பொதுவாக எல்லா உற்பத்தி சாதனங்களிலிருந்தும் விடுபட்டவன் என்ற அர்த்தத்திலும், யாருடனும் எதனோடும் இணைக்கப்படாத கட்டறிந்த உழைப்பாளி, அதாவது தனது உழைப்பு சக்தியை விற்பதை தவிர வேறெந்த வழியிலும் பிழைக்க முடியாதவராக பாட்டாளி இருக்க வேண்டும். 2 அடிப்படையான முறைகளின் மூலமாக உபரி மதிப்பை அதிகப்படுத்த முடியும். வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது, அவசியமான வேலை நேரத்தை குறைப்பது. சார்பு நிலை உபரி மதிப்பின் உற்பத்தியை பகுத்தாராய்கையில் மார்க்ஸ் 3 வரலாற்று கட்டங்களையும் பரிசீலிக்கிறார். சாதாரண கூட்டுறவு, உழைப்பு பிரிவினையும் பட்டறை தொழிலும், இயந்திரங்களும் பெருவீத தொழிலும். மிக மிக புதுமையானதும் முக்கியமானதும் மூலதனத்தின் திரட்சி பற்றிய மார்க்ஸின் பகுப்பாய்வாகும். மூலதனத்தின் திரட்சி என்றால் உபரி மதிப்பின் ஒரு பகுதி மூலதனமாக மாற்றப்படுவது. உபரி மதிப்பை முதலாளி சொந்த தேவைகளையோ மன விருப்பங்களையோ நிறைவு செய்வதற்காக பயன்படுத்தாமல் புதிய உற்பத்திக்காக பயன்படுத்துவது. உபரி மதிப்பு உற்பத்தி சாதனங்களுக்கு ஒரு பங்காகவும் மாறுபடும் மூலதனத்துக்கு ஒரு பங்காகவும் பிரிக்கப்படுகிறது. மூலதனத்தின் மொத்த தொகையில் இதில் மாறுபடும் மூலதனம், அதாவது உழைப்பாளிக்கு கொடுக்கப்படும் பங்கினை விட நிலையான மூலதனத்தின் பங்கு அதிகமாக்கப்படுவது முதலாளித்துவத்தின் வளர்ச்சி போக்கில் முக்கியமானது. அது சோசலிசத்தை நோக்கிய மாறுதலுக்கான இயக்கப்போக்கிலும் உயர் முக்கியத்துவம் பெறுகிறது. மூலதன திரட்சியானது தொழிலாளர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை கொண்டு வேலைகளை முடித்து கொள்ளும் போக்கை விரைவுபடுத்தி 1 கோடியில் செல்வத்தையும் 1 கோடியில் வறுமையையும் உண்டாக்கி தயார் நிலையில் உள்ள தொழிலாளர்களின் படை, வேலையில்லா பட்டாளம் என ஒன்றை தோற்றுவிக்கிறது. மேற்கண்ட நிலைமை உற்பத்தி சாதனங்களை வளர்த்தெடுக்கும் மூலதன திரட்சி மற்றும் கடன் ஆகிய 3 முதலாளித்துவ நாடுகளில் அவ்வப்போது ஏற்பட்ட மிகை உற்பத்தி நெருக்கடிகளின் காரண காரியங்களை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இந்த நெருக்கடிகள் முதலில் சராசரியாக 10 ஆண்டுகளுக்கு 1 முறை ஏற்பட்டு வந்தன. பின்பு இதைவிட நீண்ட, குறிப்பாக சொல்ல முடியாத கால இடைவெளியில் நிகழ்ந்தன. முதலாளித்துவத்தின் கீழ் ஏற்படுகின்ற மூலதன திரட்சி வேறு, புராதான மூலதன திரட்சி என்று சொல்லப்படுவது வேறு என்பதை இங்கு நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். புராதான மூலதன திரட்சி என்று சொன்னால் உற்பத்தி சாதனங்களிலிருந்து உழைப்பாளியை பலாத்காரமாக பிரித்து விடுவது, நிலத்திலிருந்து விவசாயிகளை துரத்தி விடுவது, சமுதாய பொது நிலங்களை திருடிக் கொள்வது, காலணிகள், தேசிய கடன்கள், காப்பு வரிகள் முதலான பல ஏற்பாடுகள் புராதான மூலதன திரட்சியின் முனைப்பு கூறுகளாகும். புராதன மூலதன திரட்சி என்பது ஒரு கோடியில் சுயேச்சையான பாட்டாளியை தோற்றுவித்து மற்றொரு கோடியில் பணத்திற்கான சொந்தக்காரனை முதலாளியை தோற்றுவிக்கிறது. முதலாளித்துவ மூலதன திரட்சியின் வரலாற்று வழிபட்ட போக்கை மார்க்ஸ் விவரிக்கிறார். நேரடியான உற்பத்தியாளர்களின் சொத்தை பறிமுதல் செய்யும் வேலை ஈவிரக்கமற்ற படுமூர்க்கத்துடன் மிக மிக வெட்கக்கேடான மிக மிக ஆபாசமான மிக அற்பத்தனமான மிக மிக இழிவான அருவறுக்கத்தக்க வெறி உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அதாவது சுயேச்சையான உழைப்பாளி உழைப்பின் அடிப்படையில் ஒன்றிணைந்து அதுவரை உருவாக்கி வந்த தனி சொத்து முறை அகற்றப்படுகிறது. விவசாயி கைத்தொழில் செய்வோர் சொந்தமாக கொண்டிருந்த தனி சொத்து நீக்கப்பட்டு அந்த இடத்தினை முதலாளித்துவ தனி சொத்து கைப்பற்றிக் கொள்கிறது. இந்த முதலாளித்துவ தனி சொத்து பிறருடைய பேரளவில் சுயேச்சையான உழைப்பை சுரண்டுவதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இப்பொழுது யாருடைய சொத்து பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றால் தனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் உழைப்பாளி அல்ல, பல தொழிலாளர்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற முதலாளிதான். வறுமையும் ஒடுக்குமுறையும் அடிமைத்தனமும் இழிநிலையும் சுரண்டலும் மலைபோல் வளர்ந்திருக்கின்றன. எனினும் இதனோடு கூடவே தொழிலாளி வர்க்கத்தின் கிளர்ச்சியும் வளர்கிறது. தொழிலாளி வர்க்கம் எப்போதும் எண்ணிக்கையில் பெருகிக்கொண்டே இருக்கும் வர்க்கமாகும். மேலும் முதலாளித்துவ உற்பத்தி போக்கு என்ற ஏற்பாட்டாலேயே அந்த வர்க்கம் கட்டுப்பாடும் ஒற்றுமையும் ஒழுங்கமைப்பும் பெற்று வளர்கிறது. எந்த உற்பத்தி முறை மூலதனத்தின் ஏகபோகத்துடன் கூடவே முளைத்து அதனுடனேயே அதன் அடியிலேயே தலைத்து செழித்ததோ அந்த உற்பத்தி முறைக்கு மூலதனத்தின் ஏகபோகமே விலங்காகிவிட்டது. உற்பத்தி சாதனங்கள் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பதும் உழைப்பு சமுதாயமயமாகுவதும் இறுதியில் ஒரு நிலையை எட்டும் போது அவற்றிற்கும் அவற்றின் முதலாளித்துவ மேலோட்டுக்கும் பொருத்தமற்று போய்விடுகிறது. இந்த மேலோடு உடை தெரியப்படுகிறது. முதலாளித்துவ தனி சொத்துக்கு சாவுமணி அடிக்கப்படுகிறது. உடைமை பறித்தோர் உடைமை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். மூலதனம் தொகுதி ஒன்று. மூலதனத்தின் இரண்டாம் தொகுதியில் மொத்த சமுதாய மூலதனத்தின் மறு உற்பத்தியை பற்றி மார்க்ஸ் செய்யும் பகுப்பாய்வு மிக மிக உயர்ந்த அளவிலே புதுமையானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. இங்கேயும் கூட மார்க்ஸ் பொருளாதாரத்தின் ஏதோ ஒரு சிறு பகுதியை ஆராயாமல் அந்த பொருளாதாரம் முழுவதுமே ஆராய்கிறார். சமுதாய உற்பத்தி முழுவதையும் உற்பத்தி சாதனங்களின் உற்பத்தி நுகர்வு பொருட்களின் உற்பத்தி என இரண்டு பெரும் பகுதிகளாக மார்க்ஸ் பிரிக்கிறார். மதிப்பின் விதியை அடிப்படையாக கொண்டு லாபத்தின் சராசரி விகிதம் அமையும் பிரச்சனையை மூலதனத்தின் மூன்றாம் தொகுதி தீர்த்து வைக்கிறது. உபரி மதிப்பின் தோற்றத்தை மார்க்ஸ் முதலில் பகுத்தாராய்கிறார். பிறகு அது லாபமாகவும் வட்டியாகவும் நிலவாடகையாகவும் பெறுவதை கவனிக்க புகுகிறார். லாபம் என்பது உபரி மதிப்புக்கும் ஒரு தொழில் நிலையத்தில் போடப்பட்ட மொத்த மூலதனத்திற்கும் இடையே உள்ள விகிதமே ஆகும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் அனைத்து பொருட்களுடைய மதிப்புகளின் மொத்த தொகை பொருட்களுடைய விலைகளின் மொத்த தொகையோடு ஒத்திருக்கிறது. ஆனால் போட்டியின் காரணமாக தனித்தனி தொழில் நிலையங்களிலும் தனித்தனி உற்பத்தி கிளைகளிலும் அவற்றின் மதிப்புகளுக்கு சமமாக பொருட்கள் விற்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவற்றின் உற்பத்தி விலைகளுக்கு சமமாகத்தான் விற்கப்படுகின்றன. இந்த உற்பத்தி விலை என்பது செலவழிக்கப்பட்ட மூலதனமும் சராசரி லாபமும் சேர்ந்த கூட்டுத்தொகைக்கு சமமானதாகும். இவ்வாறு விலைகளுக்கும் மதிப்புகளுக்கும் இடையே வேற்றுமை உள்ளது. லாபங்கள் ஒன்றோடொன்று சமப்படுத்தப்படுகின்றன என்ற மறுக்க முடியாத அனைவருக்கும் தெரிந்த உண்மையை மார்க்ஸ் மதிப்பின் விதியை அடிப்படையாக கொண்டு முழுமையாக விளக்கிவிடுகிறார். சந்தையால் மட்டுமே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்ற தனித்தனி பண்ட உற்பத்தியாளர்களை கொண்ட சமுதாயத்தில் இந்த விதியானது சராசரியான சமுதாய அளவிலான பெரும்பாலும் வழக்கில் உள்ள விதியாகத்தான் வெளிப்பட முடியும் என்பது மிக மிக இயல்பானது ஒரு விஷயமாகும். இவையல்லாமல் மூலதன நூலின் மூன்றாம் தொகுதியில் நிலவாடகையின் தத்துவமும் விளக்கப்படுகிறது. கிராமப்புற உழைப்பாளிகள் பரவலான பகுதிக்கு சிதறடிக்கப்படுவது இந்த உழைப்பாளர்களின் எதிர்ப்பு சக்தியை உடைத்தருகிறது. ஆனால் நகர தொழிலாளர்களிடையே உள்ள குவியும் தன்மையோ அவர்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. நகர தொழில்களைப் போலவே நவீன கால விவசாயத்திலும் ஈடுபடுத்தப்படுகின்ற உழைப்பின் அதிகரித்த உற்பத்தி திறனும் அளவும் உழைப்பு சக்தியை வீணடித்து நோய் நொடிகள் மூலமாக நாசப்படுத்தி உருவாக்கப்படுகின்றன. மேலும் முதலாளித்துவ முறையிலான விவசாயத்தில் ஏற்படும் முன்னேற்றம் எல்லாம் உழைப்பாளியை கொள்ளையடிக்கும் கலையில் மட்டுமல்ல விளைநிலங்களை கொள்ளையடிக்கும் கலையிலும் ஏற்படுகின்ற முன்னேற்றமாகும். ஆகவே எல்லா செல்வங்களுக்கும் அசல் ஊற்று கண்ணாயுள்ள விளைநிலத்தையும் உழைப்பாளியையும் உறிஞ்சிவிடுவதன் மூலமாக மட்டுமே முதலாளித்துவ உற்பத்தியானது தொழில்நுட்பத்தை வளர்க்கவும் பல்வேறு இயக்கப்போக்குகளை ஒரு சமுதாயம் முழுமையில் இணைத்து வைக்கவும் செய்கிறது. சோசலிசம் மேலே சொன்னதிலிருந்து வெளிப்படையாக தெரிவது இதுதான். முற்றிலும் தனிச்சிறப்பான இன்றைய சமுதாயத்தின் பொருளாதார இயக்க விதியிலிருந்தே மார்க்ஸ் முதலாளித்துவ சமுதாயம் சோசலிச சமுதாயமாக மாற்றமடைவது தவிர்க்க முடியாதது என்ற முடிவுக்கு வருகிறார். இந்த மாற்றத்திற்கு அறிவுத்துறையிலும் அறநெறி துறையிலும் உந்து சக்தியாக விளங்குவது நேரடியாக இருந்து இம்மாற்றத்தை நிறைவேற்றும் செயல்பாட்டாளர்களாக விளங்குவது பாட்டாளி வர்க்கமே. இந்த வர்க்கத்துக்கு முதலாளித்துவமே பயிற்சி அளிக்கிறது. முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து பாட்டாளிகள் நடத்துகின்ற போராட்டம் பல்வேறு வடிவங்களிலும் வெளிப்படுகிறது. அந்த வடிவங்களின் உட்பொருள் வளமும் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. தவிர்க்கவே முடியாத முறையிலே இந்த போராட்டம் பாட்டாளி வர்க்கம் அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்ட அரசியல் போராட்டமாக உருவெடுக்கிறது. உற்பத்தி சமுதாயமயமாக்கப்படுவதன் விளைவாக உற்பத்தி சாதனங்கள் சமுதாய சொத்தாக மாற்றப்படுவது இதுவரை பறித்து கொண்டிருந்தவர்களிடமிருந்து பறிமுதல் செய்வது நிகழ்ந்தே தீரும். உழைப்பின் உற்பத்தி திறனில் மகத்தான அதிகரிப்பு, வேலை நேரத்தை குறைப்பது, தொடக்க கால சிதறிய நிலையிலுள்ள சிறு அளவிலான உற்பத்தி அழிந்ததில் எஞ்சி கிடக்கும் மிச்ச சொச்சங்களை நீக்கிவிட்டு கூட்டு முறையில் அமைந்த மேம்படுத்தப்பட்ட உழைப்பை நிலைநாட்டுவது இவையெல்லாம் இந்த மாற்றத்தினால் ஏற்படும் நேரடி விளைவுகளாகும். விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் இடையே உள்ள ஒட்டுறவை முதலாளித்துவம் இறுதியில் வெட்டிவிடுகிறது. தன்னியல்வாய் வளர்ந்த கொடிய முதலாளித்துவத்தின் வடிவத்தில் உற்பத்தி வேலை முறைக்கு தொழிலாளி இருக்கிறானே தவிர தொழிலாளிக்காக உற்பத்தி வேலை முறை இல்லை என்ற முதலாளித்துவ வடிவத்தில் அது ஊழலுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கேடு விளைவிக்கும் அபாயகரமான தோற்றுவாயாகி விடுகிறது. தொழிலாளி வர்க்கம் தன்னையும் தேசத்திற்குள் ஒரு பகுதியாக்கி கொள்ளாமல் தானும் தேசியத்தன்மை பெறாமல் அது பலம் பெற முடியவில்லை, பக்குவம் பெற முடியவில்லை, உருவாக முடியவில்லை. ஆனால் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி மேலும் மேலும் தேசிய ரீதியான தடைகளை உடைத்தெறிகிறது. தேசிய தனி வாழ்வை அழிக்கிறது. தேசிய பகைமைகளுக்கு பதிலாக வர்க்க பகைமைகளை உருவாக்குகிறது. எனவே வளர்ச்சியுற்ற முதலாளித்துவ நாடுகளில் தொழிலாளர்களுக்கு தேசம் ஒன்றும் கிடையாது என்பது முழுக்க முழுக்க உண்மையாகும். மேலும் குறைந்தபட்ச நாகரிகம் அடைந்துள்ள நாடுகளிலாவது இருக்கும் தொழிலாளர்களின் ஒன்றுபட்ட போராட்டம் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு தேவையான முதல் நிபந்தனைகளில் ஒன்றாகும் என்பதும் முழுக்க முழுக்க உண்மை. அரசு என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட அடக்குமுறை கருவியாகும். சமுதாய வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சமரசப்படுத்த முடியாத வர்க்கங்களாக சமுதாயம் பிளவுண்ட போது வெளி பார்வைக்கு சமுதாயத்திற்கு மேலே நின்று கொண்டு ஓரளவு சமுதாயத்திலிருந்து விலகியும் இருக்கின்ற அதிகாரம் இல்லாமல் சமுதாயம் வாழ முடியாத போது அரசு தவிர்க்க முடியாதபடி தோன்றியது. அரசு என்பது வர்க்க முரண்பாடுகளுக்கு உள்ளிருந்தே உதித்து மிகவும் வலிமை வாய்ந்த பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற வர்க்கத்தின் அரசாக ஆகிறது. அந்த வர்க்கம் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்தும் வர்க்கமாக ஆகிறது. இவ்வகையில் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை ஒடுக்கி வைத்து சுரண்டி கொண்டே இருக்க அது புதிய சாதனங்களை பெறுகிறது. இவ்வாறுதான் பண்டைக்கால அரசு அனைத்திற்கும் மேலாக அடிமைகளை ஒடுக்கி வைத்திருப்பதற்காக அமைந்த அடிமை உடைமையாளர்களின் அரசாக இருந்தது. அதே போலத்தான் நிலப்பிரபுத்துவ அரசு என்பதும் பண்ணை அடிமைகளாகிய விவசாயிகளையும் கொத்தடிமைகளையும் ஒடுக்கி வைப்பதற்காக அமைந்த பிரபு வம்சத்தினரின் அரசாக இருந்தது. அதே போலத்தான் நவீனகால பிரதிநிதித்துவ அரசும் கூலி உழைப்பை மூலதனம் சுரண்டுவதற்கென அமைந்த கருவியாகும். முதலாளித்துவ அரசின் மிக மிக சுதந்திரமான மிக மிக முற்போக்கான வடிவம் என்றுள்ள ஜனநாயக குடியரசும் கூட இந்த உண்மையை எந்த விதத்திலும் அழித்துவிடவில்லை. ஆனால் வெறுமனே அதன் வடிவத்தை மாற்றுகின்ற வர்க்கங்களை ஒழிப்பதில் கொண்டு போய் விடுவதன் மூலம் சோசலிசமானது அரசை ஒழிப்பதிலும் கொண்டு போய்விடும். சுருக்கமாக இங்கு விவரிக்கப்பட்ட மார்க்ஸின் கருத்துக்களை மேலும் ஆழமாக பயில வேண்டும். மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின் ஆகியோரின் கருத்துக்களை வாசித்து உள்வாங்கிட வேண்டும். அப்போதுதான் மார்க்சிய லெனினிய தத்துவத்தை பயன்படுத்தி இந்தியாவில் சுரண்டல் இல்லாத சோசலிச சமுதாயத்தை படைக்க இயலும். இந்திய சமூக சூழல், பொருளாதார உறவுகள், காலனியம் இவை பற்றியெல்லாம் மார்க்ஸ் ஏராளமாக எழுதியுள்ளார். அன்றைய பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் கொடூரமான சுரண்டல் பற்றியும் ஏராளமான விபரங்களை சேகரித்து அவர் பதிவு செய்துள்ளார். இந்திய மக்கள் காலனி ஆதிக்கத்தின் நுகத்தடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அதுவே இந்திய சிக்கல்களுக்கு சரியான தீர்வாக அமையும் என்று இந்திய விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்தவர் கார்ல் மார்க்ஸ். மார்க்சிய லெனினிய அடிப்படையில் இந்தியாவில் சோசலிசத்தை நோக்கி செல்ல பாட்டாளி வர்க்க தலைமையில் மக்கள் ஜனநாயக அரசு அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்து செல்ல மார்க்சின் 200வது பிறந்த தினத்தில் உறுதியேற்போம். மார்க்சியம் வெல்க, மக்கள் ஜனநாயக புரட்சி ஓங்குக. மார்க்சியம் வெல்க, மக்கள் ஜனநாயக புரட்சி ஓங்குக.